श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायकपञ्चाशत्. आजानुलम्बिभिरलङ्कृतहेतिजालैः जाघातराजिरुचिरैर्जितपारिजातैः चित्राङ्गधैस्तिदशपुङ्गवजातसङ्गा त्वद्बाहुभिर्मम दृढम् परिरभ्यते धीः. श्रीदेवनायकपञ्चाशत् 29வது பத்தியம். 28வது பத்தியத்தில் திருக்கழுத்தினுடைய வர்ணனையை நாம் அனுபவித்தோம். இந்த 29வது பத்தியத்தில் திருக்கை, எம்பெருமானுடைய திருக்கரங்கள், அவற்றை சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். இந்த வர்ணனையை பார்க்கச்சே ஒன்று தோன்றது, என்னென்னா தேவநாயகனை ராமனாக பாவித்து சுவாமி ஈடுபடுறாருன்னு தோன்றது. அதுக்கு சில அடையாளங்கள் இருக்குது இந்த பத்தியத்தில், அதை அடியன் விண்ணப்பிக்கிறேன். திரிதஷ புங்கவா, திரிதஷால்னு தேவர்களுக்கு பெயர். திரிதஷ புங்கவ, புங்கவன்னு சொன்னால் அது பெஸ்ட்னு அர்த்தம். சுவாமி தன்னுடைய பரமார்த்த ஸ்துதி வரைச்சு அங்கே விஜயராகவனை ராமனை ரணபுங்கவ, ஆகவ புங்கவன்ற சப்தங்கள்னால அங்கே எம்பெருமான் விஜயராகவனை ராமனை சுவாமி அங்கே சம்போதனம் பண்ணியிருக்கார். அந்த புங்கவ சப்தத்தை இங்கேயும் இன்சிடெண்ட்டில் பிரயோகப்படுத்தியிருக்கார், திரிதஷ புங்கவன்னு. இது ஒரு ஹேத்துவாக தோன்றது. திரிதஷ புங்கவன்னு சம்போதன பதம். திரிதஷ புங்கவ பரிரபியதே, பரிரபியதே தான் தாத்து. இந்த பரிரபியதே ரபுன்னு ஒரு தாத்து இருக்குது, ரப ராபஸ்யன்னு. அல்லது லபு கூட சம்டைம்ஸ் ரலையோ ரபேதகான்னு ஒரு இது உண்டு. ஆக மொத்தம் பரிரபியத்தேன்னு என்னென்னா அனைத்தல், தழுவுதல், அனைத்து கொல்லப்படுகிறதுன்னு. இது வந்து கர்மணி பிரயோகத்தில் இருக்குது, பேசிவில் இருக்குது. பரின்றது பரிதகன்னு சொல்லுவாள், நல்லா சுத்தி நன்றாக. அப்போ பரிரபியத்தேன்னு சொன்னால் அனைத்து கொல்லப்படுகிறதுன்னு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. திருடம், திருடம் பரிரபியத்தே, நன்றாக இருக அப்படின்னு தாத்பரியமாகுது. எதுன்னு கேட்டால் மமதீஹி, மமதீஹி ஒரு ஆலிங்கனம் பண்ணுறது. மமதீஹின்னா என்னுடைய புத்தி ஞானம், தர்மபூத ஞானம் இத்தியர்த்தா. அதாவது முன்னமே சொன்னோம் என்னென்னா இந்த தேவநாயக பஞ்சாஷத்தை வந்து சுவாமி ஒரு நாயிக்கா பாவத்தை எடுத்துட்டு சாதிச்சிருக்காருன்னு. அதனால் அங்கங்கே அதுக்கு நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறார். இப்போ தீஹின்றது ஸ்ரீலிங்க சப்தம், தீஹின்றது. அப்போ ஒரு ஸ்திரீயாக பாவிச்சுன்றது, பாவிச்சுன்றது எம்பெருமானுடைய திருக்கரங்கள் தன்னை, தன்னது புத்தியை அணைத்து கொள்கின்றனன்ற மாதிரி சாதிக்கிறார். அது அந்த நாயிகை, அந்த நாயகியை அந்த நாயகன் ஆலிங்கனம் பண்ணுற மாதிரி ஒரு பாவனை. மம தீஹின்னு சொன்னால் தீஹின்னு ஸ்ரீலிங்க சப்தம், தீஹி தியோ தியகான்னு போகும். மமன என்னுடைய, என்னுடைய புத்தி, என்னுடைய புத்தியானது இருக அனைத்து கொல்லப்படுகிறதுன்னு தாத்பரியமாகுது. எப்படின்னு கேட்டால், ஏன்னு கேட்டால் ஜாதசங்கா, இது தீஹிக்கு விசேஷனம். ஜாதசங்கான்னு சொன்னால் உண்டான ஒரு ஆசையை உடையது, ஒரு பற்றை உடையது. எதன் மீது? அந்த திருக்கரங்கள் மீது. அப்போ திருக்கரங்கள் மீது ஆசை வந்துருத்தான். உடனே அந்த திருக்கரங்கள் என்ன பண்ணுறதுன்னா அந்த ஸ்ரீயா பாவிக்கப்பட்ட அந்த புத்தியை இருக அணைக்கின்றதுன்னு தாத்பரியமாகுது. எதனால் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சாதிக்கிறார், துவத்து பாகுபிஹி, துவத்து பாகுபிஹி. இப்போ துவத்துனா உன்னுடைய, துவது பா அது சந்தினால துவதுன்னு ஆகிடும். துவத்துன்றது அந்த பகாரமானது நெக்ஸ்ட் அடுத்து வர்றதுனால துவதுன்னு ஆகுது. இப்போ பாகுபிஹின்னு போட ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா, பாகுபியாம்னு சொன்னால் ரெண்டு திருக்கரங்கள், பாகுபிஹின்னு போட்டதுனால திருக்கரங்களால்னு பன்மை போட்டுருந்தார். அப்போ நான்கு புஜங்கள், நான்கு புஜங்களுக்கும் இது ஒரு வர்ணனையாகிறது. துவத்து பாகுபிகின்னு சொன்னால் உன்னுடைய நான்கு புஜங்களால். அவர்கள் எப்படி இருக்கு? சித்திராங்கதைஹி, சித்திர அங்கதைஹி. அங்கதம்னு சொன்னால் அது ஒரு தோல் வளை, தோல் வளையே செவிப்பூவேன்னு சொல்றாலும் ஆண்டாள மாதிரி தோல் வளையது. சித்திரன்னு சொன்னா விசித்திரமான அல்லது ரம்யமான, அப்படிப்பட்ட அங்கதேகின்னு சொன்னா அதை உடைய விசித்திரமான அந்த கைகளுக்குண்டான சில ஆபரணங்கள் அவற்றை உடைய த்வது பாகுபிகி அப்படின்னு அர்த்தம் மாறுது. மேலும் சில விசேஷங்களை சொல்ல போறார். ஜித பாரிஜாத்தைஹி, ஜித பாரிஜாத்தைஹின்னு சொல்லிச்சு இந்த கைகளுக்கு என்ன வேலைனா, நான்கு திருக்கரங்களாலும் எம்பெருமான் கொடுத்துட்டே இருக்கானா, ஆஷ்ரிதாளுக்கு அவள் கேட்டதை கொடுத்துட்டு இருக்கானா. அப்போ பாரிஜாத்தத்தை ஜெயித்த திருக்கரங்கள், இப்போ இது ஒரு ஹேதுவாருது ராமனா பாவிக்கிறதுக்கு. ஸ்ரீ மத் கிருத்ரசரஸ்தீர பாரிஜாத்தம் உபாஸ்மகே எத்த துங்கை ரதுங்கைச்ச பிரணதைர் கிருஹ்யதே ஃபலம்னு பரமார்த்த ஸ்ரீருடைய முதல் ஸ்லோகம். அங்கேயும் விஜயராகவனை பாரிஜாத்தமா ஒப்பிடுறார். ஏன்னா ஃபலம் கிருஹ்யதே, அங்கேயும் கேட்டவாளுக்கு கேட்டதெல்லாம் கொடுத்துட்டுருக்கானா, எப்படி கொடுப்பான், கைகளால் கொடுப்பான். அதனால ஜித பாரிஜாத்தைகின்னு சொன்னா இந்த திருக்கரங்கள்லாம் பாரிஜாத்த விரக்ஷங்களையே ஜெயித்தனவா இருக்கான், வெல்லக்கூடிய சாமர்த்தியத்தை உடையனவா இருக்கான். அதற்கு மேல ஜாகாத ராஜி ருச்சிரைகின்னு போட்டிருந்தார். ஜான்னு சொன்னா அந்த நான், அந்த வில்லுக்கு நான் கயிறை பிடிச்சி கட்டுறா இல்லையா அந்த நான், அது என்ன சொல்றா அப்படின்னா, இந்த வில் அம்பு பிரயோகம் பண்ணச்சு நமக்கு இன்னைக்கு நம்ம நிறைய சினிமா இதெல்லாம் பார்க்குறோம், பார்த்தா அந்த வில்லை இவ தோல்ல வச்சுக்கிற மாதிரி தெரியல, ஏதோ கையில வடிச்சுட்டே விட்டுன்னு இருக்கா அம்ப, அந்த மாதிரி விட்டா அந்த நான் கயிறுனால அந்த தோல் பட்டையில ஒரு அடையாளம் ஒரு தழும்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்க வாத்தியர் அடிக்கடி சொல்லுவார், இந்த ஆர்ச்சரின்ற வித்தை இப்ப இல்லை தனுர்வேதமானது, அப்ப முன்னாடி ஏதோ ஒரு டெக்னிக் இருந்திருக்கணும், அதாவது தோல்லையே வச்சுட்டு அதை அடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு இது இருந்திருக்கணும். ஏன்னா இல்லாட்டி யோசிச்சு பாருங்க, கை அம்பையும் வில்லையும் முன்னாடி உடம்புல படாம வச்சு நடிக்கச்சு தோல் பட்டையில வந்து அந்த அடையாளம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப ஜாகாத ராஜி ருச்சிரைகின்னு சொன்னா ராஜின அந்த இடத்துல கோடுகள் அல்லது அந்த தகும்புகள், ஒரு வீர புருஷனுக்கு தகும்புகள் இருந்தா அது அந்த நாயகிக்கு ஒரு போகமா இருந்தான். தமிழ் இலக்கியங்கள்லையும் அதை நம்ம பார்த்துருக்கோம், அந்த வீரன் வீரத்தகும்போட வரைச்சு அந்த தகும்புகளால அந்த அந்த நாயகிக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஜாகாத ராஜி ருச்சிரேகி, அழகிய தகும்புகளை உடைய அந்த திருக்கரங்களால் அப்படின்னு அங்கே அண்மையம் இருந்தது. அதற்கு பிறகு இன்னொன்று போட்டுட்டார், அலங்கிருத ஹேதி ஜாலைஹி, நான்கு திருக்கரங்கள் இருக்கிறதுனால அப்போ ஆயுத கூட்டமாக இருக்கான் அப்படியே, ஹேதி ஜாலம் ஜாலம்னா கூட்டம், அப்போ அலங்கிருத்தான்னு சொன்னால் அழகுறப்பட்ட திருக்கரங்கள், அதாவது முன்னமே நம்ம பார்த்தோம் ஆபரணங்களுக்கு அவனுடைய திருமேனியை வந்து அழகு சேர்க்கிறதா அல்லது அந்த ஆபரணங்கள் அவன் திருமேனியை அழகுபடுத்துகின்றனவான்னு ஒரு பட்டிமன்றம் வைக்கலாம். அப்படி அழகுற செய்யப்பட்ட அவருடைய திருக்கரங்கள் ஆஜானு லம்பிபிகின்னு போட்டுண்டார். ஆஜானு அப்படின்னு சொன்னா ஜானுனா முட்டி, ஆஜானுன்னு சொன்னா அந்த முட்டி வரை முழங்கால் வரை, லம்பிபிகின்னு சொன்னா அது நீண்டு இருக்கக்கூடிய தாழ்ந்தவையா இருக்கக்கூடியன்னு அர்த்தம் ஆறுது. அப்போ இதுவும் ஒரு ஹேத்துவா இருக்கு ராமன் சொல்றதுக்கு. ஏன்னா அங்க வரைச்சு ஆஜான பாகு சுஷிராஹா சுழலாட்ட சுவிக்ரமஹான்னு பத்தாவது பத்தியமானது ஸ்ரீமத் ராமாயணத்துல முதல்ல அது முடியறது. இப்படி இந்த மாதிரி ஹேத்துக்கள்லாம் வச்சுன்னு பார்க்கச்சு இந்த திருக்கை வர்ணனம் பண்ணச்சு சுவாமி தேசிகன் தேவநாதனை ராமனாகவே பாவிச்சிருக்காருன்னு தோன்றது. அப்போ ஒரு தடவை அன்வயத்தை பார்த்தோம்னா திரிதஷ புங்கவ ஆஜானு லம்பிபிர் அலங்கத ஹேதி ஜாலைகி ஜாகாத ராஜி ருச்சிரைகி ஜித பாரிஜாத்தைஹி சித்ராங்கதைஹி த்வத் பாகுபிஹி ஜாத சங்கா மம தீஹி திருடம் பரிரப்யதே. அதாவது தேவநாதனே, உம்முடைய புஜங்களால் அடியனுடைய அவற்றில் ஈடுபட்ட அடியனுடைய புத்தியானது இருக அனைத்து கொல்லப்படுகிறது தாத்பரியம். திதஷ புங்கவ தேவநாதன் ஆஜானு லம்பிபிகி, முழங்கால் வரை நீண்டு இருக்கக்கூடிய அந்த திருக்கரங்களால், அலங்கிருத ஹேதி ஜாலைஹி ஆயுத கூட்டம் கூட்டமாக ஆயுதம் இருக்கான், நான்கு திருக்கரங்கள், நான்கு திருக்கரங்கள்லையும் அந்த ஆயுதங்கள்லாம் அழகுபடுத்தின் இருக்கான். அப்படிப்பட்டது ஜாகா ஜாகாத ராஜி ருச்சிரேகின்னு போட்டுண்டார். பொதுவாக அம்பு வில்லு அம்பை பிரயோகம் பண்ணுறதுக்கு ரெண்டு கரங்கள் இருந்தால் போகிறோம், இருந்தாலும் இங்கே நான்கு கரங்களுக்கும் அந்த விசேஷமாக போட்டதுனால ஒரு துவரையா, துவரா த்விகுண பாகுனான்னு அஷ்டபுஜாஷ்டத்தில் சொன்னார். ரெண்டு கை நான்கு கை எட்டு திருக்கரங்களாக சொன்னார். அது மாதிரி இங்கே பார்த்தா நான்கு கைகள்லையும் பிரயோகம் பண்ணி அந்த சரமாரியா சரமொழி பொழிந்தானான். அதனால வந்து நான்கு திருக்கரங்கள்லையுமே அவனுக்கு அந்த நான் பட்ட தகும்பு இருக்கான். அப்படிப்பட்ட திருக்கரங்கள் ஜித பாரிஜாத்தைகி, அந்த நான்கு திருக்கரங்களுமே பாரிஜாத விருஷத்தையே வெல்லக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தை உடையவைகள். சித்திராங்கதைகி, விசித்திரமான அந்த தோல் வலைகள்லாம் இருக்கான், அதெல்லாம் போட்டுருக்கக்கூடிய அந்த திருக்கரங்கள் துவது பாகுபிகி, உன்னுடைய திருக்கரங்களால் ஜாதசங்கா மமதீகி, அவற்றில் ஈடுபாடு ஏற்பட்ட என்னுடைய புத்தியானது திருடம் திருடம் பரிதபியதே, இருக அணைக்கப்படுகிறது அல்லது அணைத்து கொள்ளப்படுகிறதுன்னு இந்த பத்தியத்துக்கு அர்த்தமும் அண்மையமும் ஆகிறது. இது 29வது பத்தியம். இதில் திருக்கை வர்ணனம். கவிதார்க்கிகசம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.